ಸಂಗ ಪರಕಾಲ ಮುನಿತ್ರಯಾಪ್ತ ಲಕ್ಷ್ಮಾಪ್ತ ರಕ್ಷಣ ಯದಿದ್ವ ಯುಗಾಗಮಾಂತಂ ಆಚಾರ್ಯ ಭಕ್ತಿ ಪರಿಪೂತ ಪುನರ್ಗಶೀಲಂ ಗೋಪಾಲ ದೇಶಿಕ ಮುನಿಂ ಗುರುಮಾಶ್ರಯಾಮಃ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಬ್ರಹ್ಮತಂತ್ರೋತ್ತಮ ಗುರು ಕರುಣಾವಾಪ್ತ ಸಕ್ರಾಂಗ ಭಾಷ್ಯಂ ವೈರಾಗ್ಯಾಚಾರ ವಾರ್ತೆ ವರದ ಪದಮುಖೆ ಲಕ್ಷ್ಮಣೇ ನ್ಯಾಸ್ತಭಾರಂ ಶ್ರೀ ವಾಗೀಶಾತ್ತುರ್ಯಂ ಷಡರ್ಪ ಗದರಾಡ್ವೇದ ಚೂಡಾರ್ಯ ಮೂರ್ತಿಂ ನೂತನಂ ಶ್ರೀರಂಗನಾಥಂ ಕಲಿಮದನ ಗುರುಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರಂ ಶ್ರಯಾಮಹಾನಭ್ಯ ಶ್ರೀರಂಗನಾಥಾಧ್ಯಾನ ಅಧ್ಯಾತ್ಮಗ್ರಂಥಬೋಧಕಾನ್ ಪೂರ್ವಾಚಾರ್ಯಾನ್ ಅಹಂ ವಂದೇ ಪ್ರಣಮ್ರ ಮನಸಾ ಸದಾ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕಪಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಗ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಪ್ರಾಯ ಪ್ರಪದನೆ ಪುಂಸಾಂ ಪೌನಃ ಪುಣ್ಯಂ ನಿವಾರಯನ್ ಸತ್ವ ಶ್ರೀರಂಗಭಕ್ತರ್ಮಾಮವ್ಯಾಗಭಯ ಮುದ್ರಿತ ಉಲ್ಲಾಸ ಪಲ್ಲವಿತ ಪಾಲಿತ ಸಪ್ತಲೋಕೀ ನಿರ್ವಾಹಕೋರಗಿತನೆ ಮಕಟಾಕ್ಷಲೀಲಾಂ ಶ್ರೀರಂಗ ಹರ್ಮ್ಯದಳ ಮಂಗಳ ದೀಪರೇಖಾಂ ಶ್ರೀರಂಗರಾಜಮುಖಿಂ ಶ್ರಿಯಮಾಶ್ರಯಾಮಃ ಗುರುಭ್ಯಸ್ತದ್ಗುರುಭ್ಯಶ್ಚ ನಮೋ ಭಾಕಮಧೀಮಹೇ ವೃಣೀಮಹೇ ಚ ದದ್ರಾದ್ಯೌ ದಂಪತಿ ಜಗದಾಂಬತಿ ಗುರುಭ್ಯಸ್ತದ್ಗುರುಭ್ಯಶ್ಚ ನಮೋ ಭಾಗಮಧೀಮಹೇ ವೃಣೀಮಹೇ ಚ ದದ್ರಾದ್ಯೌ ದಂಪತಿ ಜಗದಾಂಬತಿ ಪ್ರಾಯ ಪ್ರಪದನೆ ಪುಂಸಾಂ ಪೌನಃ ಪುಣ್ಯಂ ನಿವಾರಯನ್ ಹಸ್ತ ಶ್ರೀರಂಗ ಭಕ್ತುರ್ಮಾಂ ಅವ್ಯಾತ್ ಅಭಯ ಮುದ್ರಿತಃ ಅಂದೋನಂದ ಗ್ರಹಣ ಬಶಗೋಯಾದಿ ರಂಗೇಶಯದ್ವತ್ ಪೊಂಗುರ್ನೌಕಾ ಕುಹರ ನಿಹಿತೋ ನೀಯತೆ ನಾಭಿಕೇನ ಭುಂಕ್ತೆ ಭೋಗಾನ್ ಅಭಿತೃಪಃ ಸೇವಕ ಶಬ್ಬಗಾದಿ ತತ್ಸಂಪ್ರಾಪ್ತೋ ಪ್ರಭವತಿ ತಥಾ ದೇಶಿಕೋ ಮೇ ದಯಾಳು ಮುಖ್ಯಾದನಂಜಯ ವಿಭೀಷಣ ಲಕ್ಷಯಾತೆ ಪ್ರತ್ಯಾಯ್ಯ ಲಕ್ಷ್ಮಣ ಮುನೆ ಭವತಾ ವಿತೀರ್ಣಂ ಶುತ್ವಾ ವರಂ ತದನುಬಂಧ ಮದಾ ವಿಲಪ್ತೆ ನಿತ್ಯಂ ಪ್ರಸೀದ ಭಗವನ್ ಮಯಿರಂಗನಾಥ. ನ್ಯಾಸ ತಿಲಕಂ 22nd ಶ್ಲೋಕಂ. ಇದಕ್ಕು ಮುನ್ನಾಡಿ ಶ್ಲೋಕತ್ತಲ ஆச்சாரியனுடைய ஒரு சம்பந்தம் நமக்கு எப்படி உபகாரகமா இருக்கு அப்படின்னு சாதிச்சார். அதுக்கு மூணு திருஷ்டாந்தத்தை சொன்னார். ஒரு குருடன் கண்ணு தெரிஞ்சவனுடைய கையை பிடிச்சிருந்து தான் போக வேண்டிய இடத்துக்கு எப்படி போய் சேர்றானோ அது மாதிரி ஞானமாந்தியம் இருக்கக்கூடியவன். ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்னதான தீகர்ம பக்தி ரஹிதஸ்ய கதாப்ய சக்தியா ரங்கேஷ பாவ கலுஷ பிரணதி துவயோக்தேகே தி அப்படிங்கறதுக்கு முதல் திருஷ்டாந்தம், கர்ம அப்படிங்கிறதுக்கு பங்குர் நவுக்காங்கிற ரெண்டாவது திருஷ்டாந்தம், பக்தி ரஹிதா அப்படிங்கிறதுக்கு மூணாவது திருஷ்டாந்தம். இப்படி மூணு முதல் ஸ்லோகத்துல 20th ஸ்லோகத்துல எனக்கு ஞான யோகம் இல்ல, கர்ம யோகம் இல்ல, பக்தி யோகம் இல்ல அப்படின்னு சாதிச்சதுனால அதுக்காக மூணு திருஷ்டாந்தம். அப்படி இருந்தா அப்படி இல்லாட்டி கூட எதுவுமே எனக்கு பண்றதுக்கு யோகியதை இல்லாம நான் இருக்கேன், எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கக்கூடிய எனக்கு ஆச்சாரியனுடைய திருவடிகளை ஆசிரியிக்கிறது தவிர வேற ஒரு கதி இல்லை அப்படிங்கிற அனன்ய கதிகத்தை சூச்சனம் பண்றதுக்காக ஆச்சாரியன் பண்ணக்கூடியதானா இவனுக்கு நமக்கு எது இல்லையோ அந்த ஸ்தானத்துல ஆச்சாரியன் நின்று நமக்கு மோட்சத்தை கொடுக்கறபடியே சொல்லணும். அதுக்காக மூணு திருஷ்டாந்த பூர்வகமா சொன்னார். அதுக்காக 20th ஸ்லோகத்துக்கு தனக்கு என்னென்னலாம் இல்ல, தீகர்ம பக்தி ரஹிதஸ்ய கதாப்ய சக்தியா ரங்கேஷ பாவ கலுஷ பிரணதி துவயோக்தே மன்னே பலம் பிரபல துஷ்கிருதசாலினோமே தொன்மூல தேசிக கட்டாட்ச நிபாத மாத்தியம். தேவரீருடைய திருக்கண் நோக்கம், ஆச்சாரியருடைய திருக்கண் நோக்கம் என் மேல விழுந்தது, அதனாலதான் என்னால துவயத்தை சொல்ல முடிஞ்சுது அப்படின்னு தன்னுடைய தனக்கு ஆச்சாரிய சம்பந்தத்துக்கு இருக்கக்கூடியதான ஒரு வைசிஷ்டத்தை காமிச்சிருந்தார். 20th ஸ்லோகத்துல 21st ஸ்லோகத்துல தான் இந்த மூணு திருஷ்டாந்தத்தை சொன்னார். அதுல அந்தோனந்த கிரகண வசகோ யாதி ரங்கேஷ எத்வத். ஏ ரங்கேஷ, ஒரு குருடன் நன்னா கண்ணு தெரிஞ்சவன, அதாவது தீங்கிற சப்தத்துக்கு அர்த்தம், நன்னா கண்ணு தெரிஞ்சவன கைய பிடிச்சு இந்த கரகிரகணம் பண்ணினான்னா அவன் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்றான். இங்க இது ஒரு இன்னொரு அனுஷ்டானத்துல இருக்கிறதும் அப்படின்னு சொல்றேன். இப்ப பெரிய கோவில்ல அர்ச்சகாலுக்கெல்லாம் தீட்சை நடக்கும். தீட்சை நடக்கிறச்ச அவள்லாம் கண்ணை கட்டிடுவான். கண்ணை கட்டிண்டா அவனுடைய கைய பிடிச்சிருந்து தீட்சை பண்ணி வச்ச ஆச்சாரியன் தீட்சாச்சாரியன்னு பேர் அவருக்கு, அந்த அர்ச்சகர் என்ன பண்ணுவா, அந்த சிஷ்யனை கைய பிடிச்சு அழைச்சிட்டு போகணும். அழைச்சிட்டு போய் அவனை போய் பெருமாள் திருவடிகள் குடிக்க வச்சு, பெரிய பெருமாளுடைய திருவடிகள் அவனை குடிக்க வச்சு அவன் கண்ணா ஊத்து விடணும். இப்படி ஒரு சம்பிரதாயமா இங்க ஒரு தீட்சையில ஏற்பட்டிருக்கு. இதுதான் ஆச்சாரியன் முதல்ல என்ன பண்றார், அந்த திருஷ்டாந்தம் அந்தோனந்த கிரகணவசகா யாதி ரங்கேச எந்தது அப்படின்னு தேசிகன் சாச்சார, ஒரு ஆச்சாரியன் எப்படி ஒரு குருடனை கைய பிடிச்சு அழைச்சிட்டு போய், கண்ணு தெரியாதவனா கைய கைய பிடிச்சு அழைச்சிட்டு, கண்ணு தெரிஞ்சவன் அழைச்சிட்டு போய் தான் போக வேண்டிய இடத்தை கொண்டு போய் சேர்க்கிறானோ, அது மாதிரி எனக்கு ஞானம் இல்லாத என்ன ஞானத்தை அவித்யா மிருத்யும் தீர்ஸ்வா வித்யா அமிர்தமஷ்ணுதேன்னு எனக்கு ஞானமான ஆகும்படியாக ஞான சக்ஷுஷை திறந்து பெரிய பெருமாள் திருவடியே நமக்கு உபாயம், பெரிய பெருமாளுடைய திருவடியே நமக்கு உபேயம்ங்கிறத ஆச்சாரியன் காட்டி கொடுக்கிறார். இது இன்னைக்கும் தீட்சையில நடந்துருக்கு, ஸ்ரீரங்கத்துல நடந்துருக்கு, அடைய பார்த்திருக்கேன், அதனால சொல்றேன். அந்தோனந்த கிரகண பஷகோ யாதி ரங்கே சயத்வது அங்குர் நௌகா குகர நிகிதா நீயதே நாபிகேன. ஒரு படகு தள்ளுறவன் இந்த நொண்டியா நடக்க முடியாதவன, ஒரு காரியம் பண்றதுக்கு சாமர்த்தியம் இல்லாம இருக்கக்கூடியவன படகு தள்ளுறவன் உட்காத்தி வச்சுட்டு பண்ணி வைக்கணும், தான் போய் படகுல உட்காத்தி வச்சுட்டு தான் படக தள்ளிட்டு போறான். இதுதான் ஆச்சாரிய நிஷ்டா பிரபத்தி. முங்கே போகான் அபிதந்திரபகா சேவகசிய அர்பகாதிஹி, சேவகசிய அர்பகா அர்பகனா குழந்தைகள் அர்த்தம், சேவகனுடைய குழந்தைகள் பத்னி வாழ்லாம் ராஜபோகத்தை அனுபவிக்கிறா ராஜாவையே பார்க்காம. அது மாதிரி எங்களுக்கு பகவானா எங்களுடைய சாஸ்திர ஞானத்தை கொண்டு தெரிஞ்சுக்கலாம், எங்களுக்கு தெரிஞ்ச அல்பமான ஞானத்தை கொண்டு பகவானை தெரிஞ்சுக்கலாம்னா சாஸ்திர ஜானம் பகுக்லேஷம் புத்தே சலன காரணம் உபதேசாத் ஹரிம் பத்வா விரமே சர்வகர்மசு அப்படிங்கிறது சாஸ்திரம் அப்படின்னு ஒரு பிரமாண ஸ்லோகம். இந்த சாஸ்திர ஜானம் இருக்க அது பகுக்லேஷம் புத்தியை சலனம் பண்ணி விட்டுரும். இப்படி வகு கிளேஷாவகமா இருக்கக்கூடிய சாஸ்திரத்தை நான் என்னுடைய சொபுத்தியா நிர்ணயம் பண்ணினேன்னா எனக்கு கடைசியில அது உபகசனீயமா போயிடும், நகைக்க விஷயமா போயிடும். அதனால ஆச்சாரியாள் சதாச்சாரியாள கைய புடிச்சிட்டோம்னா அவ காட்டின வழியில போனோம்னா அவ பண்ணது போனா சாஸ்திரஜ சம்பிரதாய மாத்திரமே அபேட்சித அர்த்த நிர்ணாயகமாம். சாஸ்திரார்த்தத்தில் நிரூபணம் பண்ண சக்தி இல்லாதவருக்கு சாஸ்திரஜ சம்பிரதாய மாத்திரமே அபேட்சித அர்த்த நிர்ணாயகமாம்னு காமிக்கிறார் சம்பிரதாய பரிசுத்தியில. முதல்ல என்ன சொன்னார் அப்படின்னா சதாச்சாரிய சம்பந்தத்தாலே அத்தியாத்ம சாஸ்திர அர்த்த நிர்ணயம் பண்ண வேணும் என்னவிடம் சாஸ்திரங்களிலும் உபபிரமணங்களிலும் பிரசித்தம் அப்படி சொன்னவர். சாஸ்திரார்த்த நிரூபணம் பண்ணும் இடத்தில் சக்தி இல்லாதவருக்கு உபதேச ஹரிம்புத்வா என்கிறபடியே சாஸ்திரஜ சம்பிரதாய மாத்திரமே அபேட்சித அர்த்த நிர்ணாயகமாம் அப்படின்னு ரெண்டாவதா காமிச்சோம். அதுதான் நமக்கு சாஸ்திரத்துல விசதமான ஞானம் இல்ல அப்படின்னா நமக்கு எது பண்ணுறது, என்ன அனுஷ்டானம் பண்ணணும், நம்ம பெரியவா என்ன நம்ம ஆச்சாரியால் நமக்கு என்ன காட்டி கொடுத்தாலோ அந்த வழியில கண்டாபதத்துல போயிட்டோம்னா நமக்கு எந்த சிரமம் இல்ல. அதுதான் இங்க காமிக்கிறார் முங்கே போகான் அபிஜிதன் ரூபகா சேவக சர்வகாதிஹி தொத்சம் பிராப்தவு பிரபவதி. தேவரீர் அடைவதற்கு இப்படி மூணு விதமான உபகாரங்கள் ஆச்சாரியர் பண்றான். அப்ப நமக்கு ஞானத்தை கொடுக்கறான், கர்மாவை இப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்து நம்மள பண்ண வைக்கிறான், அந்த மோட்சங்கிற பலனை அனுபவிக்க வைக்கிறான். அப்ப நான் என்னுடைய பிரயத்தனத்தால் ஒன்னு அடையுமா அடைய முடியுமானா அடைய முடியாது, ஆச்சாரியன் என்னை அடையும்படியாக பண்ணி வைக்கிறான். அதனால எனக்கு ஞானமும் கொடுத்து எனக்கு கர்மாவை பகவானிடத்துல சரணாகதியும் நொண்டி எனக்கு சுதந்திரமா பண்ண தெரியாது, அப்படி ஒண்ணுமே இல்லாத என்ன கொண்டு இந்த சரணாகதியை பண்ணும்படியாக சரணாகதி வார்த்தையில சொல்லும்படியாக இல்ல எனக்காக அவர் பிரார்த்திக்கும்படியாக பண்ணி வச்சு நொண்டியான என்ன இந்த சரணாகதி பண்ணும்படியாக சதுபதேசங்களாலே திருத்தி பண்ணி வச்சு நான் எனக்கு நிரதிசயமான போக்கியத்தை அனுபவிக்கும்படியாக அவித தொடர்பாக முன்பே போகான் போகங்களை அனுபவிக்கும்படியாக சர்வேஸ்வரனே தெரியாத எனக்கு சர்வேஸ்வரனுடைய போகத்தை அனுபவிக்கும்படியாக பண்ணி வைக்கிறது இது நான் ஆச்சாரிய கிருப்பை. அதனால சம்பிராப்தோ பிரபவதி அப்படின்னு ஆனா பிரபவதி உன்னுடைய ததா தேசிகோமே தயாளு. என்னிடத்துல தயாளுக்கள் யாருன்னார், சர்வேஸ்வரனான எம்பெருமான் தயாளுவா இல்ல ஆச்சாரியன் தயாளுவான்னு கேட்டுண்டா, சுவாமி மே தயாளு யாரு தேசிகா, என்னுடைய ஆச்சாரியால் தான் எனக்கு என் விஷயத்த பரம தயாளுக்கள். ஏன்னா எல்லாருக்கும் சத்தா ஸ்தாபனம் பண்ண தேவரீர் என்னை கை தூக்கி விடுறதுக்கு ஆச்சாரியன்கிற ஒரு அவசாரம் பண்ணித்தான் கை தூக்கி விட வேண்டியது. அதனால ஆச்சாரியன் தான் எனக்கு பரமோத்தேசியம் அப்படிங்கறத காமிச்சார் 21வது ஸ்லோகத்தில். 22வது ஸ்லோகம் இந்த சரணாகதி பண்றேனே இதுக்கு எதை கொண்டு நீ சரணாகதி பண்ற, நான் பண்றேன் சரணா உபாயத்தை பரிகிரகம் பண்றேன், இந்த உபாய பரிகிரகம் பண்ணினா எனக்கு மோட்சம் கிடைக்கிறது, ஈஸ்வரனும் சுதந்திரனாச்சு அந்த சுதந்திரனான ஈஸ்வரன் நீ பண்ண உபாயத்துக்கு கொடுக்கணும்னு ஏதாவது கட்டாயம் உண்டோ? இல்ல மோட்சத்துக்கு அழைச்சின போயிட்டு சரி ஒரு 10 நாள் இருந்து பார்த்துட்டா போயிட்டு வான்னு அனுப்பிச்சிட முடியுமோ? சொன்னார், எது பரமபுருஷாயத்தம் முக்தைஸ்வர்யம் தரகி தச சுதந்திரத்வேன த சங்கல்பான் முக்தச குணதாபர்த்தி சங்கா இத்தி ஆசங்கே இத்தியா. இதுல ஜெகந்த கடைசியில ஜெகத் வியாபார வர்ஜம் பிரகரணா பிரசன்னகிதத்வாச்சன்னு கடைசி அதிகரணம் சீபாஷியத்துல, அதுல கடைசி சூத்திரம் அனாவர்த்தி சப்தாத் அனாவர்த்தி சப்தாத்துங்கிற சூத்திரம், அந்த சூத்திரத்துக்கு அவதாரிக்கை வைக்கிறார் பாஷ்யக்காரர். எதி பரமபுருஷாயுத்தம் முக்தைஸ்வர்யம், இந்த முக்தைஸ்வர்யமானது பரமபுருஷனுக்கு அதீனமா இருக்கு. முக்தைஸ்வர்யம் எல்லா எல்லா ஐஸ்வர்யங்களும் எல்லா ஐகிகமான லோகங்கள் என்ன, ஆமுஷ்மிகமான லோகங்கள் என்ன, வைகுண்டம் என்ன, எல்லாம் பரமபுருஷாயுத்தமா இருக்கு அப்படின்னு தான் கீழெல்லாம் பார்த்திருக்கோம். அப்ப அது மாத்திரம் இல்ல, அவன் சுதந்திரனா வேற இருக்கான். அப்ப சுதந்திரனா இருக்கக்கூடிய ஒருத்தன் நாம் பண்ணக்கூடிய உபாயத்தை ஏற்றுக்கணுங்கிற எந்த விதமான கட்டாயமும் இல்லை. நாம் ஏத்துந்த உபாயத்துக்கு பலனை கொடுக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. அந்த பலனை அகுணராவர்த்தி பூர்வகமா கொடுக்கணுங்கிற கட்டாயம் இல்ல. அப்ப இது எல்லாத்தையும் மீறி அவன் கொடுக்கான். அப்ப நாம் பண்ற உபாயம் அல்பமா இருந்தா கூட ஏத்துக்கிறான், அந்த பாபசுத்தி இல்லாட்டி கூட நமக்காக ஏத்துக்கிறான், அந்த உபாயத்தை ஏத்துந்து நாம் கேட்டவரையே பலனை கொடுக்கறான், அந்த பலனை ஸ்திரமா கொடுக்கறான் அப்படிங்கறதுனால இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? நான் இப்படி பண்ண, நான் வந்து உன்னிடத்துல விசுவாசம் வச்சேன், மகாவிஸ்வாசம் வச்சேன், இந்த விசுவாசத்துக்கு எது காரணம்? நான் சரணாகதி பண்ணேன் ஆச்சாரியம் முன்னிட்டு அப்ப விசுவாசம் வச்சேன்னு, இந்த விசுவாசத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு ரெண்டு சரணாகதிய திருஷ்டாந்தம் காமிக்கிறோம். என்னன்னா, உப்யா தனஞ்சய விபீஷண லட்சயாத்தே தனஞ்சயன், தனஞ்சயன்னா அர்ஜுனன் பண்ண சரணாகதி, அர்ஜுன சரணாகதி, விபீஷண சரணாகதி, இந்த ரெண்டு சரணாகதியை சீர் தூக்கி பார்த்தோம். இதுல கிரமத்துல பார்த்தா முதல்ல உத்வா விபீஷண தனஞ்சயாத்தே லட்சயாத்தேன்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லல, அப்படி சொல்லாம முதல்ல அர்ஜுன சரணாகதியை சொன்னார், ரெண்டாவதா விபீஷண சரணாகதியை சொன்னார். ஏன்னா அவதாரத்துல பூர்வம் ராமாவதாரம்னா விபீஷண சரணாகதியை முதல்ல சொல்லிட்டு அப்புறம் தானே அர்ஜுனனுடைய சரணாகதியை பத்தி பேசிருக்கணும், அப்படி பேசலையே சுவாமி அப்படின்னு கேட்டா, அதுக்கு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, இந்த அர்ஜுன சரணாகதிக்கும் விபீஷண சரணாகதிக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த அர்ஜுன சரணாகதிங்கிறதுக்கு இது சுனிஷ்டாற்பத்தி இவனே பண்ணான். கார்பண்ய தோஷோ பசதஸ்வபாவா பிரச்சாமித்வாம் தர்ம சம்மூட சேதாக எச்ரேயஸ்யான் நிச்சிதம் பூஹிதன்மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாந்த்வாம் பிரபன்னம் அப்படின்னு அர்ஜுனன் தான் பெருமாளிடத்துல நான் சரணாகதி பண்றேன்னு பண்ணி தான் கேட்டுட்டான். ஏன்னா குதஸ்துவாக்க இதுக்கு அவன் வந்து பூஜார்கான் அரிசூதன என்னால பூஜிக்க தகுந்தவர்களா இருக்கக்கூடிய கதம் பீஷ்மமகம் சங்கே துரோணஞ்ச மதுசூதன இஷிபி பிரதியோத்யாமி பூஜார்ஹான் அரிசூதன குருன ஹத்வாஹி மகானுபாவான் ஸ்ரேயோ போக்தும் வைக்ஷம் அபீகலோகே ஹத்வார்த்த காமான் சுகுருனிகைவ ஜீய போகான் உதரப்பதிக்தான் அப்படின்லாம் சொன்ன. இவெல்லாம் கொண்டு எனக்கு ராஜ்யம் வேணுமோ, சின்னோ ராஜ்யேன கோவிந்த கிம்போகே ஜீவிதேனவா, இதை விட்டுட்டு நான் உசுரோட இருந்த என்ன பிரயோஜனம், நடப்பணமானா இருப்பேன், எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி எனக்கு எது எது சத்தியம் எது நித்தியானித்திய விவேகம் இல்ல, எனக்கு எச்ரேயஸ்யான் நிச்சிதம் ரூஹித்தன்மே எனக்கு எது ஸ்ரேயசோ அத தேவரி எனக்கு உபதேசம் பண்ணணும்னு கேட்டான். கேட்கறச்ச அர்ஜுனனுக்கு தனவடங்க சாங்கிய யோகத்தை சொன்னார். ஆத்மாவுடைய முதல்ல அவனுக்கு ஏற்பட்ட சந்தேகமே ஆத்மநாச விஷயமான சந்தேகம். தர்மா தர்ம தியா குலம் பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருதம் அப்படின்னு கீதார்த்த சங்கிரகத்துல ஆள வந்தார் சாதிச்சார். அவனுக்கு தர்மம் எது அதர்மம் எதுங்கிற புத்தியில குழப்பம் ஏற்பட்டு போக அதனால கேட்டான். அதனால முதல்ல தேவையான ஆத்ம யாதார்த்தத்தை சொன்னார். அதுக்கு மேல கிரமசா கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்களை சொல்லி அதுக்கு மேல மோட்சத்துல பகவத் ஸ்வரூபம் எப்படி அனுபவிக்க போறாங்கிற விராட் ஸ்வரூபத்தை சொன்னார். இப்படியாக இந்த கீதா சாஸ்திரம் போயிடு. அப்புறம்தான் கடைசியில 18வது அத்தியாயத்துல போய் தெய்வீ சம்பத் யோகம் என்ன, ஆசுரி சம்பத் யோகம் என்ன இதெல்லாம் சொல்லி முடிச்சு, புருஷோத்தம யோகத்தை சொல்லி தெய்வீ சம்பத் யோகத்தை சொல்லி அதுக்கப்புறம் கடைசியில என்ன சொன்னார், சர்வதர்மான் பரித்தியஜ்யம் அமேகம் சரணம் வஜ அஹம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி அப்படின்னு அர்ஜுனன் இடத்துல சொன்ன. இதுல ரெண்டு வித்தியாசம் இருக்கு. என்ன அப்படின்னா, விபீஷண சரணாகதி, அர்ஜுன சரணாகதி. அர்ஜுன சரணாகதியில சரணாகதி பண்ண அர்ஜுனன் மேல இருந்தா, சரணாகதி எங்கன்னா தேர்தட்ல மேல தானே இருந்தா, தேர்தட்ல மேல இருந்தா சரணாகதியை ஏத்துண்ட பெருமாள் தேர்தட்ல கீழே இருந்தார். விபீஷண சரணாகதியும் சரணாகதி பண்ண விபீஷண ஆழ்வான் மேல இருந்தா, அந்த அவனுடைய சரணாகதியை பரிகிரகம் பண்ண சக்கரவர்த்தி திருமகன் கீழே இருந்தார். இப்படி ஒரு ரெண்டு சரணாகதியிலையும் ஒரு சாமியம் இருந்தா கூட இங்க விபீஷணன் ஆச்சாரிய இத்தனை பேர் இருக்கார். ஆச்சாரியான், மாதுலான், பிராதரன், புத்திரான், பௌத்திரான், சகீஸ்ததா, சசுரான், சுகிருதைவ, தேனையோர், உம்பையோர் அப்படின்னு ரெண்டு சைன்யத்தையும் தன்னுடைய பந்துக்கள் எல்லாம் இருந்தார். தன்னுடைய ஆச்சாரியரான துரோணாச்சாரியர் இருந்தார், பீஷ்ம பிதாமகர் இருந்தார். இவால யாரையும் முன்னிட்டு சரணாகதி பண்ணல. அவன் சுயமா பிரச்சாமித்வாம் தர்ம சம்மூட சேதாகா எச்சரேயம் பூதி தன்மே சிஷ்யத்தேகம் சாதிமான் தாம் பிரபன்னம் அப்படின்னு சுயமா சரணாகதி உக்தி நிஷ்டைங்கிற பிரபத்திய பண்ணான். சுனிஷ்டா பிரபத்திய பண்ணிட்டான். உக்தி நிஷ்டைங்கிறதோட சுனிஷ்டா பிரபத்திய பண்ணிட்டான். உக்தி நிஷ்டைன்னா ஒருத்தர் இன்னொரு ஆச்சாரிய நடுவில் சொல்லி கொடுக்கணும், அப்படி சொல்லல. சுனிஷ்டா பிரபத்தி தானே பிரபத்தி பண்ணிட்டான். ஆனா விபீஷண ஆழ்வான் அப்படி பண்ணல. சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே அப்படின்னு சொல்லினவன் நிவேதகித மாம் கஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு ஆச்சாரிய பரிகிரகம் பண்ணா அந்த வானர முதலிகளை. அப்ப வானர முதலிகள் காலில் பிடிச்சி எனக்கு எம்பெருமான் இடத்துல நிவேதகத்தை அறிவியுங்கோன்னு அர்த்தம் இல்லை, ஏன்னா அறிவிக்க வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா ரெண்டு காரியம், ஒன்னு அவன் ஆகாசத்துல இருக்கான், இவர் கீழே இருக்க, அதனால எல்லாருக்கும் எந்த தடையும் இன்றி யார் வந்திருக்கான்னு பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்ல, மேலேந்து கத்துறா கீழே இருக்கிறவாளுக்கு குரல் கேட்கும். அதனால இவன் விபீஷணன் ராஜகுமாரனா இருக்கான், ராஜாவுக்கு தம்பியா மந்திரியா இருக்கிறவன் இந்த வானர முதலிகள் தான் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. சாட்சாத் பெருமாள் இடத்துல கேட்கலாம், இல்ல சாட்சாத் லட்சுமணாழ்வான் இடத்துல சொல்லலாம், அப்படின்லாம் சொல்லல. எல்லா வானர முதலிகளையும் தனக்கு ஆச்சாரியனா பரிகிரகம் பண்ணி அவள் இடத்துல பிரார்த்திச்சான். நிவேதகிதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். ஏன்னா கீழேயே முதல் அத்தியாய முதல் சர்க்கத்திலே பாலகாண்டத்துல விபீஷணத்து தர்மாத்மா நத்து ராட்சச சேஷ்டிதா அப்படின்னு வால்மீகி பகவான் காமிச்சிருக்கேன். அதனால ராட்சச சேஷ்டைங்கிற இல்ல தர்மாத்மாவா இருக்கிறதுனால இந்த விபீஷணன் ரொம்ப புத்திசாலியான விபீஷணனான அப்படின்னாலே விபீஷணோ மகாப்ராஜ்யான்னு கொண்டாடுறான். யாரு சுக்ரீவன் பின்னாடி கொண்டாடுறான், மகாப்ராஜ்யன்னு கொண்டாடுறான். இப்படி மகாப்ராஜ்யனான விபீஷணன் தான் சரணாகதி பண்றச்சே பெருமாள் இடத்துல ஆச்சாரிய நிஷ்டைய சரண ஆச்சாரிய நிஷ்டையை முன்னிட்டுன்னு சரணாகதி பண்ணும். அப்ப முதல்ல சுனிஷ்டைய சொன்னவர், அடுத்தது ஆச்சாரிய நிஷ்டா பிரபத்திய சொன்னார். அதனாலதான் ஏன்னா இதுக்கு முதல் ஸ்லோகம் ஆச்சாரியனுடைய பெருமைகளை பேசியிருக்கார். அந்த பெருமைகளை பேசினவர் இப்ப அந்த அடுத்ததாக ஆச்சாரிய நிஷ்டையினுடைய ஆச்சாரிய நிஷ்டா பிரபத்திய சொல்லணும். அதுக்காக அந்த ஆச்சாரிய நிஷ்டா பிரபத்திய ரெண்டாவது அவசியம். அதுக்கு முன்னாடி உக்தி நிஷ்டை இருக்கிற அப்படின்னால இந்த உக்தி நிஷ்டைய அர்ஜுனனுடைய விஷயத்துல உக்தி நிஷ்டா பிரபத்தியையும் இவனுடைய விபீஷண சரணாகதியில ஆச்சாரிய நிஷ்டா பிரபத்தியும் காமிச்சார். உக்தியா தனஞ்சய விபீஷண லட்சயாதே. தனஞ்சயன் அப்படின்னு சொல்லக்கூடியதான அர்ஜுனன் பண்ண சரணாகதி, அவனுக்கு தேவரி சொன்ன வார்த்தை. அதுக்கு முன்னாடி விபீஷண ஆழ்வான் தான் சக்கரவர்த்தி தர்மன் இடத்துல சரணாகதி பண்றச்சே சொன்னதான வார்த்தை, தேவரி சொன்ன வார்த்தை. ஏன்னா அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் விரதம் மமா அசந்த்வா சர்வ பாப்பேபியோ மோட்சயிஷ்யாமி மா சுச்சஹா இப்படிங்கிறதான வார்த்தைகள். இந்த சரணாகதியில இன்னொரு காரியம், இன்னொரு விஷயம் இருக்கு. ஏன்னா விபீஷண சரணாகதி, அதுக்கு முன்னாடி வராகனையினார் சொன்ன சரணாகதி, ரெண்டு சரணாகதியிலையும் மாசுச்சகான் பதம் இல்லை. கவலைப்படாத அப்படின்னு சோகம் தவிர்க்கும் சுருதி பொருள்னு கூறுகின்றோம்னு ஆரம்பிச்சார் சுவாமி தேசியன் தன்னுடைய பிரபந்தத்துல காமிச்ச அபய பிரதான சாரத்துல இந்த ஸ்லோகத்தை எடுத்தார். அப்ப சோகத்தை போக்குறேன் அப்படின்னு வாய விட்டு சொன்னது அர்ஜுன் பிரபன்ன உத்தேசம். அங்க முன்னாடி இதே பெருமாள் பயம் தேஜத பத்ரம் வகான் சக்கரவர்த்தி திருமகன் அவதாரத்துக்கு முன்னாடி தேவர்களுக்கு அபய பிரதானம் பண்றச்சே பயம் தேஜதன்னு சொன்னார். இங்க விபீஷண ஆழ்வான் விஷயத்துல பயம் தேஜதன்னா சொல்லிருக்கணும், சொல்லல. வாழற முதலிகள்லாம் இசைவித்து என்னையும் தானனைக்குள் இருக்கும் அம்மானு இசைவிக்க பார்க்கிற. ஏன்னா மம்மா பிப்டு விபக்ஷாஸ்தி காசி பிரதி விபீஷணன் இசைவிக்கிறார். அப்ப இந்த சரம ஸ்லோகத்தை முன்னாடி போட்டதுக்கு ஒரு காரணம் எதுவா இருக்கலாம் அப்படின்னா, அந்த கண்ணனுடைய சரம ஸ்லோகத்துல மாசுச்சகாங்கிற பதம் இருக்கும் இல்லையோ, இந்த மாசுச்சகாங்கிற பதம் நமக்கு நெஞ்சில கை வச்சுன்னு உறங்கறதுக்கு ஒரு கேதுவா இருக்கு. அப்ப சர்வேஸ்வரன் இருக்கா அவன் கவலைப்படாதன்னு வேற சொல்லியிருந்தான். அதனால இது அவன் விஷயத்துல ஒரு பிரத்யேகம் ஏற்படுறதுக்கு ஒரு விசுவாசத்துக்கு ஒரு உறுப்பா இருக்கிறபடினால இத முதல்ல சாதிச்சார் தனஞ்சயன். விபீஷணம், அடுத்தது விபீஷண சரணாகதி. தனஞ்சய சரணாகதியில இவ யாருமே பரிபந்திகளா யாருமே இல்லாம இருக்கு. அவனுக்கு ரெண்டு சைன்யத்திலும் 18 அக்ஷௌனி சைன்யம் ரெண்டு பக்கத்திலயும் நிக்கிறது. ஒரு பக்கம் 7 அக்ஷௌனி இருக்கு, ஒரு பக்கம் 11 அக்ஷௌனி இருக்கு. இப்படி ரெண்டு பக்கம் சைன்யமும் இருக்கே தவிர ஒருத்தனும் இவன் சரணாகதி பண்றச்சே இவனுக்கு இடைஞ்சல் பண்ணல. இவன் சரணாகதின்னு சொல்றச்சே யாரும் தடுக்கல, யுத்தம் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. சங்காத்மானம் பண்ணாலே தவிர யுத்தம் ஆரம்பிக்கல. சேனையோர் உபயோர் மத்திய ரதன் ஸ்தாபய மேச்சுதன் தேவ சேனைகளுக்கு நடுவுலன்னு அர்த்தம் சொல்லப்படாதுன்னு சொல்லி பாஷ்யகாரர் காமிக்கிறார். ரெண்டு சேனையும் ஈச்சன சமஸ்தானே பார்க்கக்கூடிய, ரெண்டு சைன்யத்தையும் பார்க்கக்கூடிய இடத்துல தேர நிறுத்துன்னு சொன்னா, ரெண்டு சைன்யத்தையும் பார்க்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் தேர நிறுத்தினார். அப்ப யாருமே இவன் சரணாகதி பண்றச்சே பரிபந்திகள் இல்ல. ஆனா இந்த விபீஷண சரணாகதியில இவனுக்கு இவ்வளவு பாவசுத்தி இருக்கு. காக்காசுர சரணாகதியில அவனை சுத்த விட்டு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி சுத்த விட்டு எங்கும் போய் கரைகானாது எரிகடல் வாய் மீண்டேயும் வங்கத்தின் கூம்பேறு மாப்பறவை அதுவே போன்னிருந்தேனேன்னு குலசேகர பெருமாள் காமிச்சா போல அவனை எல்லா இடத்தையும் சுத்த விட்டு கீழே உழவச்சன போய் உழவச்சன். ஆனா சுத்தம் வேத்தி மக விபீஷணம் அகம் மமாபித்து விபக்ஷாஸ்தி காசித் பிரதி விபீஷணம் இப்படிலாம் சொன்ன சக்கரவர்த்தி திருமகன் விபீஷணனும் உடனே சேர்த்துக்கல. வானர முதலிகள் வில்லும் கையுமா இந்த மரத்தை பிடுங்கன்னு நிக்கிறச்ச அதுகள சமாதானம் பண்ணினதான் சேர்த்துட்டு அதுகிட்ட சொல்லப்படாத ஒரு வார்த்தை நெல்லுப்பா அவன் எனக்கு அவனை பத்தி எனக்கு தெரியும் அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லல. நல்லா பட்டர் காக்கன் தஞ்ச விபீஷணஞ்ச சரணமிதி உத்தக்ஷமௌ ரட்சிதகான்னு ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல இந்த காக்காசுரனையும் சரி விபீஷணனுக்கும் வாசி தெரியாதவர் எங்க பெருமாள்ல. ஏன்னா எவன் பக்தன், எவன் சுத்தாத்மா, எவன் காலுஷ்ய புத்தியோட இருக்கான், இவன் ரெண்டு பேருக்கு ஈஸ்வரன் இடத்துல வாசி இல்ல. ஏன்னா ஆழ்வார் அதனாலதான் இந்த விருத்தாந்தத்தை விபீஷண விருத்தாந்தத்தை நினைச்சுதான் துயரங்கள் செய்து தன் தெய்வ நல்ல உலகில் புக வைக்கும் அம்மான்னு சாதிச்சார். இவன் துயரங்கள் செய்யாம செய்ய மாட்டான். எவ்வளவு கஷ்டம் உண்டோ அத்தனை கஷ்டத்தையும் கொடுத்து அதுலயும் ஸ்திரமா இருந்தா அவனை தன்னுடைய லோகத்துக்கு யாருக்குமே அடையாத ஒரு பதத்தை அவனுக்கு கொடுக்கறான்னு பிரமாணங்கள்லாம் சொல்றது. எஸ்யானுகிரகம் தனந்தசிய ஹராமியம்னு பாரத ஸ்லோகம் இருக்கிறதா ரகசியத்திரை சாரத்துல சுவாமி எடுத்து சாதிச்சுட்டு. சரி, அப்ப இந்த விபீஷண சரணாகதி அர்ஜுன சரணாகதி ரெண்டையும் சூர்த்தி சீர்தூக்கி பாக்கிறது. மாசுச்சகாங்கிற பதம் இது இந்த விபீஷண சரணாகதி அர்ஜுன சரணாகதி தான் இருக்கு அப்படிங்கறதுனால அதை முன்னாடி போட்டார். இதுக்கு எந்த ஒரு பரிபந்திகளும் விரோதிகளும் இல்ல, அதனால இதை முன்னாடி போட்டார். இதுக்கு இவ்வளவு விரோதி இருந்தது, இதுல மாசுச்சகான் பதம் இல்ல, அபயம் சர்வபூதேபியோ ததாமின்னு இருந்தது. அது மாத்திரம் இல்ல, இங்க தன்மை முன்னிலையில இருக்கு. எது இந்த இந்த சரணாகதி இருக்க, கண்ணனுக்கு அர்ஜுனன் பண்ண சரணாகதி இருக்க, சர்வதன்வான் பரித்தஜ மாம் ஏகம் சரணம் பிரஜ அப்படின்னு மத்தியம புருஷன்ல இருக்கு. நீ என்ன சரணாகதி பண்ணுன்னு அர்ஜுனனை குறிச்சு பெருமாள் சொல்றதா இருக்கு. இதே விபீஷண சரணாகதி இல்ல, அப்படி இல்ல. விபீஷண சரணாகதி பொதுவா படர்க்கையில இருக்கு. சகதேவ சர்வத சகதேவ பிரபன்னாக தபாஸ்மி இதிச்ச யாக்கத்தை அபயம் சர்வபூதேவியோ ததாம் ஏதத் விரதம் மமா. நான் விபீஷணனுக்கு சபய பிரதானம் பண்ணேன்னு அந்த ஸ்லோகத்துல இல்ல. அப்ப ஏன்னா ஏன் இல்ல அப்படின்னா பெருமாளுக்கு விபீஷண சரணாகதியில அபிப்பிராயம் இல்லையான்னு கேட்டா, விபீஷண சரணாகதியினால பெருமாளுக்கு வந்து பெரிய லாபம் இல்லைன்னு சில சில பேர் காமிக்கிறேன். ஏன்னா பெருமாள் வந்தது ராவணன் வந்திருந்தான்னா சந்தோஷப்பட்டிருப்பார். வந்தது விபீஷணன், விபீஷணன் பரம சாத்திகம், சாத்திகம் சரணாகதி பண்றதா பெருமாளுடைய அவதார உத்தேசம். ஒரு எதிரம்பு கோத்தவனும்னா சரணாகதி பண்ணணும், அப்படிப்பட்டவனுக்கும் ஹிதமான பெருமாள் பண்ணணும். விபூணாம் அபி பத்சலனாச்சே அந்த குணத்துக்கு இங்க பிரகாசம் இல்லாம போயிடுதேன்னு ஒரு ஒரு சின்ன ஸ்லோக நிமித்தம் அங்க. அதனாலதான் என்ன சொன்னார், அந்த ஸ்லோகத்துல தன் முன்னிலையை எதுவுமே சொல்லல, அதாவது இதுல சொல்லவே இல்லை, செகண்ட் பர்சன் சொல்லவே இல்லை, தேர்ட் பர்சன்ல சொல்லியிருக்கேன். அப்ப இது செகண்ட் பர்சன்ல அர்ஜுனனை குறிச்சு மாமேகம் சரணம் இந்த ஸ்லோகத்துல என்ன சுவாரஸ்யம்னா, இதுல அர்ஜுனான் பேர் இல்ல, அதுலயும் விபீஷணன் பேர் இல்ல. இப்ப அர்ஜுனன் பேர் இல்லாதபடினால இது சர்வருக்கும் இது பொதுவானது, அதே மாதிரி விபீஷணன் பேர் இல்லாதபடினாலே அது சர்வருக்கும் பொதுவானது. இருந்தா கூட அந்த ஸ்லோகத்துக்கு இந்த ஸ்லோகத்துக்கு என்ன வித்தியாசம்னா, அந்த ஸ்லோகம் முன்னிலையில பேசிருக்கு, இது படர்க்கையில பேசிருக்கு, அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் இருக்கு. அதனால முன்னிலையில பேசினதும் மாசுச்சகாங்கிற பதம் இருக்கிறதும் எந்த ஒரு பரிபந்தியும் இல்லாம இவன் சரணாகதி பண்ணதும் இவனுக்கு இந்த சரணாகதியை முன்னாடி போடுறதுக்கு காரணமாயும் பின்னாடி தன விபீஷண சரணாகதியை போடுறதுக்கு காரணமாயும் இருந்தது. அது மாத்திரம் இல்ல, இவன் பண்ணது சுனிஷ்டா பிரபத்தி, அவன் பண்ணது உக்தி நிஷ்டா பிரபத்தி. இந்த சுனிஷ்டா பிரபத்தியை விட உக்தி நிஷ்டா சாரி ஆச்சாரிய நிஷ்டா பிரபத்தி, இந்த சுனிஷ்டா பிரபத்தியை விட ஆச்சாரிய நிஷ்டா பிரபத்தியினுடைய சிரேஷ்டத்தை சொல்றதுக்காக அது ரெண்டாவதா காமிச்சார், இதை முதல்ல காமிச்சார் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் சொல்லலாம். உக்யா தனஞ்சய விபீஷண லட்சயாத பிரத்யாய லக்ஷ்மண முனே. இப்படி தனஞ்சயனுக்கும் அதாவது அர்ஜுனனுக்கும் விபீஷண ஆழ்வானுக்கும் எப்படி அபயப்பிரதானம் பண்ணாரோ, அப்படி யாருக்கு அபயப்பிரதானம் பண்ணார் அப்படின்னா சிவாஷ்யக்காரருக்கு அப்படி அபயப்பிரதானம் பண்ணார். சிவாஷ்யக்காரருக்கும் பெருமாளுக்கும் சம்பாதம் ஏற்படுது. சம்பாத ஏழக சரணாகதி மந்திரசாரஹா அப்படின்னு துவயத்தினுடைய சாரமா இருக்கக்கூடியதான கத்தியத்திரயங்கள் வந்தது. அந்த கத்தியத்திரயத்துல பெருமாள் இடத்துல பாஷ்யக்காரர் இடத்துல சொன்னதாக காண கிடைக்கிறது. என்ன சொன்னார், பாஷ்யக்காரர் சரணாகதி பண்ணார், சரணாகதி பண்ணி எனக்கு உம்முடையதான களையத்த கைங்கரியம் வேணும்னு பிரார்த்திச்சார். அப்ப பெருமாள் சொன்னதாக தெரியுது, என்ன மாதே பூத் அத்ர சம்சயா அனர்ணம் நோக்த பூர்வம் மே நசபக்ஷே கதாசனா ராமோ துர்ணாபிபாஷதே சகதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஜயாசதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி எதத் விரதம் மம சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அஹம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹா இதி மயைவஹி உக்தம். இப்படி நான் தானப்பா சொல்லிருக்கேன். இங்க பார்த்தா ராமாவதாரத்தை சொன்னது அந்த அவதார கிரமத்துல இங்க முதல் சரம ஸ்லோகம் விபீஷண சரண சரம விபீஷண உத்தேசம் பண்ணி சொன்னது, ரெண்டாவது அர்ஜுனன உத்தேசம் பண்ணி சொன்னது, அந்த அவதார கிரமத்துல இங்க சாதிக்கிறார். தேசிகன் இப்படி மாத்தி சாதிச்சதுக்கு இது தாத்பரியம். இதி மயைவஹி உக்தம் அதத்துவம் அஜ்ஞான தரிசன பிராப்திஷு நிசம்சய சுகமாஸ்வா. அதனால நீ கவலைப்படாம என்னுடைய தரிசன பிராப்தி உனக்கு சர்வ நிச்சயமா உண்டு, உன்னுடைய சரணாகதியை நான் பரிகிரகம் பண்ணிட்டேன், அதனால உனக்கு நிச்சயம் என்னுடைய தன்னுடைய என்னுடைய லோகத்தை கொடுப்பேன் அப்படின்னத கவலை இல்லாம இரு. மாசே பூத் அத்திர சம்சயாங்கிற சூர்ணிக்கையில பெருமாள் பேசினதாக பாஷ்யக்காரர் இந்த இடத்துல சாதிச்சிருக்க. இந்த பெருமாள் பேசுறச்சு இந்த விபீஷணனுக்கு அபயப்பிரதானம் பண்ணதையும் தனஞ்சயனுக்கு அபயப்பிரதானம் பண்ணதையும் சேர்த்து அபயப்பிரதானம் பாஷ்யக்காரருக்கு பண்ணிருக்கார் அப்படிங்கறது காண கிடைக்கிறது. அதனால இந்த மூணு நாள் எனக்கு வித்தியாசம் ஒன்னு இடத்துல பிரத்யேகம் ஏற்படுது. என்ன உக்தியா தனஞ்சய விபீஷண லட்சயாது பிரத்யாய லக்ஷ்மணமுனே பவதா விதீர்ணம். உக்தியா விதீர்ணம் பவதா விதீர்ணம். உக்தியா அப்படின்னா தேவரீருடைய வாக்குன்னு அர்த்தம். தேவருடைய வாக்கு மூணு பேர் இடத்துல. ஆனா உக்தியா தனஞ்சய பவதா விதீர்ணம், உக்தியா விபீஷண பவதா விதீர்ணம், உக்தியா லக்ஷ்மண முனேகே பவதா விதீர்ணம். பாஷ்யக்கார இடத்திலேயும் அர்ஜுன இடத்திலேயும் விபீஷண ஆழ்வான் இடத்திலேயும் என்ன விஷயத்த சொன்னீரோ அதுதான் எனக்கு பிரத்யாய பிரத்யாய எனக்கு ஒரு நம்பிக்கையை ஓட்டு. என்ன சரணாகதி பண்ணோம்னா எல்லா தர்மங்களையும் விட்டுட்டா கூட விட்டுட்டு இருக்கிறவன் கூட எல்லா தர்மங்களையும் பண்ணித்தான் ஆகணும், அதை விட்டுட்டு இருக்கிறவன் கூட சரணாகதி பண்ணா உத்தாரணம் பண்ணலாம் அப்படின்னு எதுல இருக்க கிருஷ்ணனுடைய சரம ஸ்லோகத்தினால கிடைக்கிறது. சர்வதர்மான் பரித்யஜ்ய ஸ்திதஹ. இதுவும் ஒரு காரணம். ஏன்னா இது நாம் நம்மளை பத்தி முதல்ல சொல்றது, ஈஸ்வரனை பத்தி ரெண்டாவது சரம ஸ்லோகம் சொல்லுது. அதாவது கிருஷ்ணனுடைய சரம ஸ்லோகம் எல்லா தர்மங்களையும் பண்ணுவதற்கு சக்தி இல்லாமையால ஒட்டுட்டு அசக்தனாய் ஒட்டுட்டு நிற்கிற நீ என்னிடத்துல சரணாகதி பண்ணு அப்படின்னு சொன்னார். அங்க அபயம் சர்வ பூதேபியோ ததாமி சகதேவ பிரபன்னாய தவாஸ்மி இது யாச்சதே அபயம் சர்வ பூதேபியோ ததாமி அப்படின்னு அங்க சொன்னார். அப்ப இந்த சரம ஸ்லோகத்துல நோக்கு சர்வதர்மான் பரித்யஜ்ய ஸ்திதஹா அப்படிங்கிறதுல, அந்த சரம ஸ்லோகத்துக்கு நோக்கு அபயம் சர்வபூதேபியோ ததாமி. அப்ப இங்க உபாயம் பண்ணா அங்க ரட்சணம். இது ரெண்டும் மாறி காமிக்கப்படுறதுனால இதே கிரமத்திலேயே தேசியம் சாதிக்கிறார் அப்படின்னு இந்த இடத்துல கொள்ளலாம். சொன்னார் பிரத்யாய எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. ரெண்டு சரம ஸ்லோகத்தினால என்ன நம்பிக்கை ஏற்பட்டது, என் முதல் சரம ஸ்லோகமா இந்த ஸ்லோகத்துல முதல் சரம ஸ்லோகமா காட்டப்பட்டதான அர்ஜுனனுடைய அர்ஜுனன் விஷயமாக கண்ணன் சொன்ன சரம ஸ்லோகத்துல எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு இருக்கக்கூடியவன் சரணாகதி பண்ணா எம்பெருமான் அவனுடைய சகல பாபங்களையும் போக்கி அவனை வந்து தன்னுடைய சோதிக்கு அழைச்சிட்டு போலாம், இதுல கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற பகவானுடையதான ஒரு சுனிச்சிதமான வாக்கியத்தினால ஒரு பிரத்யேகம் ஏற்படுது. இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு நிக்கிற அவன் சரணாகதி பண்ணானா சர்வேஸ்வரன் இவனுக்காக என்ன பண்ண போறான்னா அகந்த்வா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி, அபயம் சர்வ பூதேபியோ ததாமி, எல்லா பூதங்களிலிருந்தும் நான் உனக்கு அபய பிரதானம் பண்றேன் அப்படின்னு அந்த சதுர்த்தியாவும் சொல்லலாம் பஞ்சமியாவும் சொல்லலாம்னா அது விசாரம் இருக்கு. அபயம் சர்வபூதேபியோங்கிற இடத்துல சர்வபூத சப்தத்துக்கு எப்படி அர்த்தம் சொல்றதுங்கிறதுக்கெல்லாம் கேட்டுட்டு சர்வபூதேபியாங்கிறது இப்படி ரெண்டு விதமா அர்த்தம் பண்ணலாம் அப்படின்லாம் காமிச்சிருக்காங்க வியாக்கியானங்கள். சரி, அப்ப இது இந்த இந்த ரெண்டு வாக்கியம் கண்ணனுடைய வார்த்தை ராமனுடைய வார்த்தை இது ரெண்டுமே ரெண்டுமே கர்ம ஸ்லோக ரூபமா இருக்கு. ஏன்னா ஒரு கர்ம ஸ்லோகத்துக்கு என்ன லட்சணம்னா முதல்ல சேதனன் விஷயத்த சொல்லணும், ரெண்டாவது ஈஸ்வர கிருத்தியத்தை சொல்லணும். இங்க சேதன கிருத்தியம் என்ன, சர்வதர்மான் பரித்யஜ்ய ஸ்திதா மாமேகம் சரணம் ரஜான்னு சேதன கிருத்தியத்தை சொன்னார். அதான் அபயம் சர்வபூதேபியோ ததாமிங்கிறத கண்ண ஈஸ்வர கிருத்தியத்தை சொன்னார், அபய பிரதானம் பண்றேன் அப்படின்னு சொன்ன. அதனாலதான் தேசிகன் இப்படி இதை முதல்ல சாதிச்சு அதுக்கு சாதிச்சதுக்கு நோக்கம் விஷயம் அதான் பிரத்யாய். இவனுக்கு எனக்கு இந்த விஷயத்துல இப்படி நான் ரெண்டு கர்ம ஸ்லோகத்தையும் அனுசந்தானம் பண்ணதுனால எனக்கு ஒரு நம்பிக்கை பிறகு. இதுக்கு வலு சேர்க்கறது எதுன்னா லக்ஷ்மண முனே பாஷ்யக்காரருக்கு இந்த ரெண்டு கர்ம ஸ்லோகத்தையும் சொன்ன. விபீஷணனுக்கு சரணாகதியில சொல்றச்சே மாசுச்சகான்னு சொல்லல, அர்ஜுனனுக்கு அபயம் சர்வபூதேபியோன்னு சொல்லல, ஆனா எங்க பாஷ்யக்காரருக்கு இது ரெண்டையும் சொன்ன மாசுச்சகா அகந்த்வா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி, மாசுச்சகா அகந்த்வா சர்வ அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் பிரதமம் ரெண்டையும் சொன்னியோ இல்லையோ, அதனால எங்க பாஷ்யக்காரருடைய திருவடி ஆசிரியச்சிருப்போம் அதுவே எங்களுக்கு அவலம்பரம்னு கிளம்பிச்சு. லக்ஷ்மண முனேர் பவதா விதீர்ணம் ஸ்ருத்வா வரம் ததனுபந்த மதா விலிப்தே ஸ்ருத்வா, அவராலே கேட்டறிந்தது ததனுபந்த. இந்த பாஷ்யக்காரர் தான் சரணாகதி பண்றச்சு நிவேதகித மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு அர்ஜுனன் விபீஷணாழ்வான் சரணாகதி பண்ணா, இந்த புபர் பண்றச்சு அர்ஜுன சரணாகதி பண்றச்சு கார்பண்ய தோஷோ பகத சுபாவா பிருச்சாமித்தாம் தர்ம சம்மூட சேதாக எச்ரேயசா நிச்சிதம் ரூஹிதன்மே சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாந்தாம் பிரபன்னம்னு தனக்கு தான் கேட்டபா, ரெண்டு பேருமே தனக்கு தான் கேட்டுண்ட நிவேதகத்தை என்ன அறிவியுங்கள்னா சொன்னார். ஆனா இங்க பாஷ்யக்காரர் எனக்கு அபிமதமா இருக்கக்கூடியதான சேதனாச்சேதனங்கள் எல்லாத்துக்கும் மோட்சம் கொடுக்கணும்னு கேட்டு மதியத்தேன அபிமதமான சர்வத்தையும் தேவரையர் இவருடைய கைங்கரியத்துக்காக கை கொள்ள வேணும், எனக்கேயாக தனக்கேயாக எனக்கொள்ளும் மீது அப்படின்னு பாஷ்யக்காரர் காமிச்சார். அதனால எனக்கு விபீஷணனுக்கு தேவரையர் அபயப்பிரதானம் பண்ண வார்த்தையை விட அர்ஜுனனுக்கு பண்ண வார்த்தையை விட பாஷ்யக்காரருக்கு நிஷ்சம்சயா சுகமாஸ்தான்னு சொன்னீர், கர்ம ஸ்லோகத்துல வந்து மாசுஜகாங்கிற அர்த்தத்தை தான் இங்க என்ன பண்ணார், நிஷ்சம்சயா சுகமாஸ்தான்னு சாதிச்சிட, அதனுடையதான ஒரு வியாக்கியானம் தான் நிஷ்சம்சயா சுகமாஸ்தான்னு கத்தியத்துல வந்தது இப்படி காமிச்சிட. அதனால எங்களுக்கு என்ன ஏற்பட்டதுன்னா சுத்வா வரம் ததனுபந்த மதா விலப்தே, எனக்கு ஒரு மதம் என்ன ஒரு தர்மம் வந்தது. ஏன்னா தர்மம்ங்கிறது தள்ள வேண்டியதான்னு கேட்டா எப்ப அது சாத்திகமா இல்லையோ தள்ள வேண்டியது, அசாத்திகமான தர்மம் தள்ள வேண்டியது, சாத்திகமான தர்மம் உத்தேசம். ராமானுஜருடைய திருவடி அடைஞ்சிருக்கோம் எமக்கு யார் நிகர் நானிலத்தேன்னு கேட்டாரே எனக்கு யார் சமம் அப்படிங்கிற அந்த அந்த தர்மம் நமக்கு உத்தேசம். அதனால பாஷ்யக்காரருடைய திருவடி சம்பந்தம் இருக்குங்கிற கர்வத்துல நான் பேசுறேன்னு தேசியன் எழுதுவேன். என்னன்னா சுத்வா வரம் ததனுபந்த மதாபிலப்தே, மத ஆபிலப்தே எனக்கு மத ஆவலி, எனக்கு இதுல செருக்கு. என்ன செருக்குன்னா நான் பாஷ்யக்காரருடைய திருவடியை ஆசிரியச்சிட்டேன், எனக்கு இனிமே எப்பேற்பட்ட பாபங்கள் என்னுடைய தீய வினைகள் எதுவுமே நிற்காது அப்படிங்கிற செருக்கு. ஏன்னா நீர் இந்த ரெண்டு சரம ஸ்லோகத்தையும் ஒரு ஒரு பிரகரணத்துல ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஒரு மாதிரி சொன்னதான சரம ஸ்லோகம் ரெண்டையும் குரோடீகரணம் பண்ணி எங்க பாஷ்யக்காரருக்கு சொல்லிட்ட, அந்த பாஷ்யக்காரருடைய திருவடியை நான் ஆசிரியிச்சிட்டேன், அப்ப எனக்கு யார் நிகர்னு கேட்டேன். நித்யம் பிரசீத பகவன், எங்களுக்கு எது பலன் தெரியுமல்லையோ, நித்யம் பிரசீத உன்னுடைய அனுகிரகம் வேணும், நித்யம் என்னிடத்துல பிரசீத அருள் புரியணும், உன்னுடைய அனுகிரகம் எப்போதும் அழியல் நம் பையல்னு நீர் அபிமானிச்சு இருக்கணும், அவ்வளவுதான் அடி உங்களுக்கு வேணும். ஒரு ஆழ்வார் சொன்னார் அழியல் நம் பையல் என்னார் அம்மவோ கொடியவாரே அப்படின்னார். அப்படி இல்லாம அழியல் நம் பையல்னு நீ நினைக்கிறதுக்கு வேண்டியதான அத்தனை விஷயமும் என்கிட்ட இருக்கு, ஏன்னா நான் விபீஷணன் ஆசிரியக்கல, நான் அர்ஜுனன் ஆசிரியக்கல, விபீஷணனுக்கும் அர்ஜுனனுக்கும் தேவரீர் சொன்ன விஷயத்தை குரோடீகரணம் பண்ணி எந்த பாஷ்யக்காரருக்கு உபதேசம் பண்ணீரோ அந்த பாஷ்யக்காரர் திருவடி ஆசிரியிருக்கேன், அதனால என்னிடத்துல உனக்கு நித்திய பிரசன்னம் பிரசீதத்தா இருக்கணும் அப்படின்னா பிரசீத நித்தியம் பிரசீத எனக்கு அனுகிரகம் பண்ணுனர். என்னைக்காவது காதாசித்தமா பண்ணணுமான்னு கேட்டா நித்தியம் பிரசீத பிரத்யேகம் இதை எனக்கு பண்ணணும், எனக்கு என்ன பண்ணணும் பிரத்யேகம் என்னுடைய நீ உன்னுடைய பிரசன்னதா உன்னுடைய பிரசாதம்னா எதுனார் அடியார் தென்னை ஆட்படுத்த விமலன், எனக்கு பாஷ்யக்காரருடைய திருவடி சம்பந்திகள் அத்தனை பேரும் எனக்கு உத்தேசியர்களாய் எனக்கு பூஜனீயர்களாய் அவர்களுக்கு பரிச்சரிய பண்ணிண்டு அந்த முகமா உனக்கு பரிச்சரிய பண்ணும்படியாக ஒரு அனுகிரகத்தை பகவத் சமர்த்தியை விட பாகவத சமர்த்தியை கொடுத்து அது மூலமா எனக்கு நித்தியம் பரஸ்பர ஹிதைஷினாம் பரிசரேஷு மாம்பர்த்தையன்னு இதுல அபீதி ஸ்தவத்துல அதுதான் பிரார்த்திச்சேன். அதான் நித்தியம் பிரத்தீட்ட நீங்க அதான் காமிச்ச நித்திய பிரசன்னம் எதுனா உன்னுடைய பாகவதால் வைகல் தீர்த்தங்களா இருக்கக்கூடியதான பாகவதர்களுடைய திருவடி சம்பந்தம் எனக்கு கிடைச்சுட்டே இருக்கணும், ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருவடி ஆசிரியிச்ச பாகவதர்களுடைய சம்பந்தம் கிடைச்சுட்டே இருக்கணும், இப்படி எனக்கு ஒரு அருளை புரியணும்னு கேட்டார். நித்தியம் பிரசீத பகவன். சரி இது பண்றதுக்கு எனக்கு என்ன சக்தி இருக்கான்னு கேட்டா நீதோ பகவனாச்ச பகவானாச்ச ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ்ன்னு ஆறு குணங்களோட பரிபூர்ணதா வினாஹேய குணாதிபிகின்னு விஷ்ணு புராணங்கள் விஹேய குணங்கள் இல்லாம இந்த சாத்குண்ய பரிபூர்ணனான உமக்கு எது முடியாது, அதனால பகவன் என்னிடத்துல பரம பிரீத்தியோட எனக்கு சீபாஷ்யக்காரர் ஆசிரியிக்கும்படியாயும் அவர் ஆசிரியித்த அவர் ஆசிரியித்ததான பாகவதோத்தமர்கள் ஆசிரியிக்கும்படியாகவும் அவர்களுக்கு பரிச்சரிய பண்ணி உனக்கு கைங்கரியம் பண்ணும்படியாக அனுகிரகிக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறார். நித்யம் பிரசீத பகவன் மயிரங்கநாதா. மயிரங்கநாதா மயி என்ன எனக்கு என்ன எப்படிப்பட்ட எனக்குன்னார் போன ஸ்லோகத்துல மூணு திருஷ்டாந்தம் இல்லையா, அந்தனா இருக்கக்கூடிய எனக்கு, பங்குவா இருக்கக்கூடிய எனக்கு, குழந்தையா இருக்கக்கூடிய அர்பகனா இருக்கக்கூடிய எனக்கு. அப்ப மயி அப்படிங்கிற சப்தத்தை அங்கேருந்து எடுத்துக்கணும், அந்தா அந்தனா இருக்கக்கூடிய எனக்கு அந்தாய மயி மயி, அப்புறம் பங்கோஹோ மயி பால அர்பகாய மயி அப்படி இருக்கும். அப்படிப்பட்டதான எனக்கு நீ பிரசீத இப்ப அனுகிரகம் பண்ணணும், நித்தியம் பிரசீத நித்தியமா அனுகிரகம் பண்ணணும், நித்தியமான அனுகிரகம் பண்ணாம இருக்க முடியாது, ஏன்னா நான் ஆசிரியிச்சது பாஷ்யக்காரருடைய திருவடி அப்படிங்கிற செருக்குனால சொல்றேன், எனக்கு நீ அனுகிரகம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு பெருமாள் இடத்துல சபதம் பண்ணு சொல்ற. உக்தியா தனஞ்சய விபீஷண லக்ஷயாது பிரத்யாய லக்ஷ்மணமுனே பவதா விதீர்ணம் சுபாவரம் ததனுபந்த மதாவிலப்பே மதாவலிப்பே நித்யம் பிரசீத பகவன் மயிரங்கநாதா. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலனே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.